செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் காதல் வந்தரே, ஒரு பாடல் தந்தரே. செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். பூஜாவின் இன்னல்கள் உனதழகினை பாடம் வரைந்திட, தாராட்டும் கண்கள் மனமுழுவதும் பூஜாவின் இன்னல்கள் உனதழகினை பாடம் வரைந்திட, தாராட்டும் கண்கள் மனமுழுவதும் அணை நீரில் அதிரண்டு சேரும். கொஞ்சமூட்டும் செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் காதல் வந்தரே, ஒரு பாடல் தந்தரே. செவ்வந்தி சொல்லும் மலை இசையில் வர சங்கீத சிறகோடு இரு பறவைகள் மனம் இறங்கிட, செவ்வாழை தோட்டங்கள் வாழ்த்தும் சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில், சந்தன பூங்கிளையில் அன்பினை பாடும் குயில். வானத்தை விலையாக கேட்கும், வானத்தை விலையாக கேட்கும். செவ்வந்தி பூவெடுத்தேன், அதில் உன் முகம் பார்த்திருந்தேன். செவ்வந்தி பூவெடுத்தே, அதில் உன் முகம் பார்த்திருந்தே. செவ்வந்தி பூவெடுத்தே, அதில் உன் முகம் பார்த்திருந்தே. நீ வரும் நேரம் மாணவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே.